கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் அல்லாமல் வேறு ஒன்றை வைத்து கொண்டு கடவுள் என்று சொல்லி வேறு ஒன்றை அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தவறு செய்கிறார்கள், பாவம் பண்ணுகிறார்கள். தங்களை படைத்த அந்த இறைவனுக்கே அவர்கள் ஒட்டுமொத்தத்திலேயே பாவம் பண்ணுகிறார்கள். எனவே அந்த மாதிரி இல்லாமல் ஒரே இறைவனை வணங்கும்படிதான் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். تنبيه سريع بأخذ الأخوان والأخوات الذين انضموا لنا حديثا، لعل الآن نحن الدعوة عندنا الليلة باللغة التأميلية والسنهارية للجالية السريلانكية، معنا بعض الدعاة الأفاضل الأكارم يستقبلون الاتصالات الآن، من أراد الاتصال والدعوة أو نطق الشهادة معنا الشيخ محمد بن خليل الرحمن والشيخ محمد فروج أكرم وهشام طاهر والشيخ خرشيد. شهادة جاهز يا شيخ؟ هذا سيد. السلام عليكم. السلام عليكم. وعليكم السلام. جاهز الشهادة؟ قد الله شهادة. إسلامي وراء ويربان ثاني. ما شاء الله تبارك. بسم الله. أشهد. أبى سولي تعرف تسولي ما؟ أشهد. أشهد. أشهد. أن. أن. لا إله. لا إله إلا الله. إلا الله. الله. وأشهد أشهد أن أن محمدا محمدا رسول الله رسول الله. ما شاء الله ما شاء الله، مبروك، ما شاء الله، الحمد لله، الحمد لله. نذكر أن الأخوان الأفاضل الكرام الدعاة الآن يتلقون اتصالات، من أراد الاتصال ونطق الشهادة أو الدعوة الآن قبل نطق الشهادة، وستظهر أرقام بعض الدعاة أو الرقم الثابت من أراد نطق الشهادة على الرقم المباشر للقناة. شيخ سفر الله، نريد قضية هامة يغفل عنها كثير أو ضاع عنها الكثير أو جهلها الكثير أو غيبت عن الكثير، خلنا نقول، وهي من خلقنا ولماذا خلقنا يا شيخ؟ أو دان أبي بدقات برشناك تبلتورة ساكتشا كرمو دان أبي كالين سنهان كيروا මෙලොව මේ නිර්මාණයන් සියල්ලම එකම මැවුම්කරුවා වූ දෙවියාට සම්පූර්ණ අවනත වීමයි ඉස්ලාම් අපව ආරාධනා කරන්නේ. එහෙමනම් ඇත්තෙන්ම ඒ තුලින් අපට යම්කිසි ප්‍රශ්නවල වලට පිළිතුරු සොයාගත හැකි. පළවුම දේ, අපිව නිර්මාණය කළේ කවුරුද? ඒ නිර්මාණය කරපු අපේ නිර්මාතෘවරයා අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ කුමක්ද? අන්න ඒ ප්‍රශ්න වලට අපි පිළිතුරු සොයන අවස්ථාවේදී ඉස්ලාම් අපට ලබා දෙන පැහැදිලිම උත්තරය තමයි, මෙලොව සියලු දෙනාම සියලුම මැවීම, මේ අහස් පොළොව සහ ඒ අහස් පොළොව අතර තිබෙනා වූ සියලුම නිර්මාණවල, ජීවි අජීවි, මේ සියලු මැවීම මඛ්ලූකාත් යන අපි සඳහන් කරන්නේ, මේ සියල්ල මවපු මැවුම් කරුවා ඔහු මේ ලෝකේ කිසිම මැවීමකට නිර්මාණක සමාන විය නොහැකි. මේ සියලු වල නිර්මාතෘවරයා මැවුම් කරුවා ඛාලික් යන අපි සඳහන් කරන්නේ, ඔහු මේ සියලු දේවල්ට ඉතාමත්ම හාත්පසින් වූ, ඉතා අතිශය බලගත්ු ශක්තියක් විය යුතුයි අනිවාර්යයෙන්ම. මේ අපි කවුරුත් සාධාරණව අවංකව අපේ හිත විවෘත කර අපි කල්පනා කරා නම් අපට පැහැදිලිව මේකට සාක්ෂි හොයාගත හැකි. කවදාකවත් මෙච්චර සුවිශේෂ ලෝකයක් අපි අපමෙන් අපට සමාන තවත් මැවීමක් විසින් නිර්මාණය කිරීම කිසිසේත්ම සිදුවිය නොහැකි. එහෙමනම් අපි සියල්ලම්වම මවා පෝෂණය කරලා ආරක්ෂා කරන්නා වූ නිර්මාතෘවරයා මේ සියලු දේවල්ට ඉතාමත්ම අතිශය වූ බලගත්ෝ ශක්තියක් බව පිළිගත යුතුයි. ඊළඟ කාරණාව තමයි ඔහු අපිව ඇයි මවා තිබෙන්නේ? ඇයි මවා තිබෙන්නේ? අල්ලාහ් තාලා ආහනකෝ අෆහසිබ්තුම් අන්නමා ඛලක්නාකුම් අබස වාන්නකුම් ඉලයිනා ලා තුර්ජාඋන්. අප ඔබලාව කිසිම අරමුණකින් තොරව නිකමනේ මේ ලෝකේ නිර්මාණය කර තිබේක ඔබ සිතා සිටින්නේද? ඔබලා සියලු දෙනා නැවතත් පෙරලා අප වෙත නොපැමිණිය යනුවෙන් ඔබලා අදහස් කරන්නේ දෙක අල්ලාහ් තාපෙන් ප්‍රශ්නයක් අහනවා? හේතුව නෑ, එහෙම නෙවෙයි. ඔබලා සියල්ලම්මම එක අරමුණක් සඳහා මවා තිබෙන්නේය, වගේම ඔබලා නැවත අපි වෙත පෙරලා පැමිණෙන්නේය. එවිට ඔබලා මෙලොව ජීවත් වූයේ මා ඔබලාට සැලසුම් කර ඒ ජීවිතයේද නැතහොත් ඔබලා තමන්ගේ ආසාවන්ට සිත්තු තමාගේ සිත් පවසන අන්දමින් ජීවත් වූ ජීවිතයක්ද කියන දේ අපි එදාට ඔබලාව ප්‍රශ්න කිරීම තුළින් අපි වටහා ගන්නවා. එහෙමනම් ඔබලාට අපිව හමුවීමේ අවස්ථාවක් තියෙනවා, විනිශ්චයක් තියෙනවා. ඒ දිනයට වියවි ජීවිතයක් ගත කරන්න එතුළින් ඔබලා මෙලොව හා එලොව ජීවිතය සාර්ථක කරගන්නේ යන ඒ පණිවිඩය වෙත ඉස්ලාම් අපිව කැඳවන්නේ අපිට ආරාධනා කරන්නේ. ජසාකල්ලාහ ඛෛර්. اخوان معنا احد؟ السلام عليكم يا اخوان. معنا احد على الهواء؟ اخوان معنا احد؟ السلام عليكم. الو. هلا. السلام عليكم. وعليكم السلام ورحمه الله وبركاته. في وحده سلمتيه تبغى تنتمي الشارع. الله يجزاك الجنه، بس تكرم علي يا شيخ، تخليها تسمع من التليفون، لا تسمع من التلفزيون. طيب. الله يسعدك ويبارك فيك. تفضل يا شيخ. ألو ألو ألو سينهلا ده السلام عليكم. وعليكم السلام. سينهلا تامل تامل نينجا سرلانجا لينجا نينجا سرلانجا سرلانجا ملا ده يولا خلا مانجا ركي رينجا بانجا رندو ورشا مبينجي أبدي إنا نينجا با إسلاتك ورا برم برينجلا أنا إسلام ورا برم برينجا ناتولو زيلا سنجيجان இப்ப நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா இல்ல இஸ்லாத்துக்கு வர போறீங்களா? வந்துட்டேன். அந்த தொழுது எல்லாம் முடிஞ்சு ஆனா மாமாக்கு விருப்பம் நீங்க உங்களோட தொடர்பு கொள்றதுக்கு. சரி, அப்ப நீங்க இப்ப எப்ப இஸ்லாத்துக்கு வந்தது? எப்பது இஸ்லாமுக்கு வந்து போன ரமதான் மாதம். சரி, அப்ப நீங்க இந்த அப்ப நீங்க இப்ப எந்த இங்க அந்த நம்பர் போகுது இல்லையா? இப்ப நீங்க இப்ப டிவில இப்ப எங்க நம்பர் எல்லாம் போயிட்டு இருக்கும், அந்த நம்பர்ல ஒன்ற இப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஆமா. அப்ப டெலிபோன் மூலமே என்ன செய்யலாம் உங்களுக்கு சொல்ல நான் பேசுறேன் இன்ஷால்லா. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களை பேசுறேனா? சரி, ஓகே இன்ஷால்லா. நத்துக்கு ஷாது பிறமா நத்துக்கு ஷாது ரமதா ஜெயித் சபக்க நத்துக்கு ஷாது. طيب الشيخ ابو الحسن، قضيه من خلقنا ولماذا في دقيقتين فقط حتى ناتي على باقي المحاور. جزاك الله خير. கணிமிக்க சகோதரர்களே, நாங்கள் இப்போ அதாவது முன்னர் பார்த்திருந்தோம், ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் என்று சொன்னா பார்த்திருந்தோம். இப்போது எங்களுடைய அதிகமானோருடைய உள்ளங்களில் நிகழக்கூடிய வரக்கூடிய ஒரு கேள்வி, சில நேரம் வரலாம் வராமலுக்கு இருக்கலாம், சில நேரம் அந்த கேள்வியை பற்றி சிலர் யோசிக்கிறார்கள், சிலர் வந்துட்டு அந்த கேள்வியை பற்றி யோசிப்பதே இல்லை. என்ன கேள்வி அது? எங்களை படைத்தவன் யார்? படைத்தவன் யார் என்பதில் வந்துட்டு எவருமே சந்தேகப்படுறதில்லை. எல்லோருமே சொல்வார்கள் எங்களை படைத்தது கடவுள். அது எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சொல்லுவார்கள் எங்களை படைத்தவன் கடவுள், அதில் சந்தேகமே இல்லை. இப்போ எங்களுக்கு இரண்டாவது கேள்வி என்ன வருகிறது? நாங்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒவ்வொரு ஒரு மனிதனும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஒரு மனிதனும் தனக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? என்னை கடவுள் எதற்காக வேண்டி படைத்தார்? நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நாங்கள் பிறந்தேன் என்று சொன்னாலும் எங்களை படைத்தவன் கடவுள்னு சொல்லுகிறோம். அந்த கடவுள்ங்கிறவர் எங்களை ஏன் படைத்தார்? அதைத்தான் நம்ம அதை இந்த கேள்விக்குரிய அந்த பதிலை வழங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த படைத்தவன் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்கு நாங்கள் துணிந்து விடுவோம். அப்ப கடவுளங்களை ஏன் படைத்தார், எதற்காக வேண்டி படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை வணங்க வேண்டும், அவருக்கு வழிபட வேண்டும். கடவுளங்களை படைத்த நோக்கம் என்னது? எங்களை படைத்த அந்த இறைவனை வணங்க வேண்டும், அவருக்கு மட்டுமே வழிபட்டு நடக்க வேண்டும். அப்ப கடவுள் என்று சொல்லி வேறு ஒன்றை வைத்து வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த இறைவனுக்கு, அந்த கடவுளுக்கு என்ன செய்கிறார்கள்? பாவம் பண்ணுகிறார்கள். அப்ப கடவுள் என்று சொல்லி வேறு ஒன்று வணங்கப்படக்கூடாது. கடவுள் என்று சொல்லி வேறு ஒன்றுக்கு வழிபடக்கூடாது. கடவுள் என்று சொல்லி வேறு ஒன்றுடைய மனிதர்களாக இருந்தால் அவர்களுடைய காலில் விழுவதோ அல்லது வேறு ஒன்றுக்கு பூஜை பண்ணுவதோ இவைகள் கூடாது. அப்ப என்னது? எங்களை படைத்தவன் எவன் என்று நாங்கள் நம்புகிறோம், கடவுள் என்று சொல்கிறோம், அந்த கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும். அடுத்த கேள்வி என்ன வருது? அந்த கடவுள் என்பவன் யாரு? உண்மையான கடவுள் யாரு? நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒன்றை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே கடவுளாக முடியுமா? ஒரு சிலர் வந்துட்டு சொல்லுவார்கள் என்னது, எல்லாமே ஒரு கடவுள் தான். அது ஒவ்வொரு மதத்தில் வைத்து வணங்கப்படக்கூடிய ஒவ்வொன்றை வைத்து சொல்லுவார்கள், இவைகள் எல்லாமே ஒரு கடவுளை போய் சேர்கிறதான்னு சொல்லி. இது தவறான ஒரு கூற்று. அப்ப கடவுள் என்பவன் யாரு? எங்களை படைத்தவன் மட்டும்தான் கடவுளை அல்லாமல் கற்பனையினால வடிக்கப்பட்ட ஒன்று அவைகளையும் கடவுளாக அந்த கடவுள் என்கிற ஒரு அந்தஸ்தில வைத்து வணங்கப்பட முடியாது. அப்ப உண்மையான கடவுள் என்பவன் யாரு? இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவன் தான் கடவுள். அந்த கடவுளை மட்டுமே செய்வன் வணங்க வேண்டும். எனவே தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது, அந்த கடவுள் என்பவன் அல்லாஹ். கடவுள் என்று சொல்லி அந்த பொதுவான ஒரு பெயரை விட்டுவிட்டு அந்த கடவுளுக்கு இஸ்லாம் ஒரு பெயரை சொல்லி தருகிறது, அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹுவை மட்டும்தான் நாங்கள் வணங்க வேண்டும், அவனை மட்டும்தான் வழிபட வேண்டும். அவ்வாறான ஒரு கூட்டத்தில் நீங்களும் சேர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். اذا تحدثنا الشيخ عن قضيه هامه، قضيه التوحيد، ومن الخالق من الذي خلقنا، وان الله سبحانه وتعالى وانه هو المستحق للعباده. نريد ان نبين قضيه يا شيخ. بعض الناس قد يقول يعني هي حريه اختيار الاديان، يعني كل انسان حر يختار ما يشاء من الدين، وبعض الناس يقول هذا دين ابائي واجدادي ورثته عن ابائي واجدادي فانا بقيت عليه. فيعني ما هو مصير يا شيخ من يبتغي دين غير الاسلام ويبتغي الاسلام دين فلن يقبل منه وهو في الاخره من الخاسرين؟ نريد ان نبين ان الله سبحانه وتعالى لا يقبل من العبد الا هذا الدين فقط، يعني سواء في هذه الدنيا ثم سيحاسب يوم القيامه على ايمانه او كفره بهذا الدين. تفضل يا شيخ. او دان ابي توات بدغت بشنيكت اتر ساكت جاكر نموهتدي ابي دان بوهو دينا جن ايغولانجي دهما جن ويمسنا موهتدي ඒ අය පවසන උත්තරයක් තමයි, පිළිතුරක් තමයි, ඔව් අපි අපි දහමක් අදහනවා, අපි කවුරුත් අදහන්නේ හොඳ දහමක්. ඒ දහම තුළින් අපේ බලාපොරොත්තුව අපි මෙලොවත් එලොවත් ජය ගැනීම, මෙලොවත් එලොවත් අපේ විමුක්තිය ලබා ගැනීම. එහෙමනම් අපි සියලු දෙනා අදහන ඒ දහම තුළින් අපට ඒ ඉලක්කය කරා ළඟාවිය හැකි. සියලුම දහම් අපට උගන්වන්නේ හොඳ දේ. සියලුම දහම් සියලුම ධර්මයන් අපට උගන්වන්නේ හොඳ දේ. හරි දේ යන හැඟීම නිගමනය බොහෝ දෙනා අතර තියෙනවා. මේ අදහස ඉතාමත්ම පැහැදිලිව අපි දකිනවා. බොහෝ දෙනා මේ මෙහෙම අපට පවසනවා. හැබැයි ඇත්තෙන්ම ඉස්ලාම් අපට පවසන දේ, ඉස්ලාම් පැහැදිලිවම අපට තහවුරු කරන දේ තමයි, සහතික කරන දේ නැත්තම් පණිවිඩය තමයි. එහෙම සියලුම ආගම් අපිව ඒ හොඳ කරා ළඟා කෙරුවා වුණත්, ඒ දැන් අපි මේ සදාචාරාත්මක ගුණාංගවල් යහපත් ගතිපැවතුම් ලක්ෂණවල් අතින් අපට අන්න එහෙම එවැනි නිගමනයකට යා හැකි. හැබැයි අපේ මෙලොව හා එලොව විමුක්තිය, අපේ ජයග්‍රහණය, සත්‍ය සැබෑ ජයග්‍රහණය අපි ළඟා කර ගැනීමට නම් අපට අපේ නිර්මාතෘවරයා, අපිව මේ ලෝකේ බිහි කරපු අපේ නිර්මාතෘවරයා අපට සැලසුම් කරපු මගක් තිබේ නම්, ඔහු පවසනවා නම් මෙයයි සත්‍ය මාර්ගය, මෙයයි යහ මාර්ගය, මෙය ඔබ පිළිපැදීම තුලින් පමණයි ජයග්‍රහණය කියලා පැහැදිලිව පවසා තිබේ නම්, ඒ හැර වෙනත් කිසිම මාර්ගයක් තුලින් අපට ඒ අරමුණ සඳහා ළඟා විය නොහැකි. අල්ලාහ් තාලා කුරානයේ වමන් යබ්ත ගෛරල් ඉස්ලාමි දීනන් ෆලන් යුක්බල මින් ඕෆිල් ආඛිරති මිනල් ඛාසිරින්. ඉස්ලාම් හැර වෙනත් දහමක් ධර්මයක් කෙනෙකු බලාපොරොත්තු වෙනවා නම් ඒ අල්ලාහ් තාලා ප්‍රතික්ෂේප කරනවා යනුවෙන් සඳහන් වෙනවා. දැන් අපට අල්හම්දුලිල්ලා දුරකථන හැමතුමක් ලබා දී තියෙනවා. ඒකට අපි දැන් සවන් දෙමු. හලෝ, අස්සලාමු අලයිකුම්. අරාබියෙන් කියලා දෙයි ඒක කියන්න. හරිද? ඔකේ. බිස්මිල්ලා. අෂ්හදු අන් අන් අන් ලා ඉලාහා ලා ඉලාහා ඉල්ලල්ලා ඉල්ලල්ලා ව අෂ්හදු අන්න මුහම්මදන් මුහම්මදන් රසූලුල්ලා. الحمد لله ما شاء الله. الله يثبت على ما نذكر الاخوه والاخوات الافاضل الكرام كم عتدنا ان شاء الله. من تسلم الان يا اخوان مباشره تصبح يعني مسلمه تلقائيا. يعني يا حبذا لو تغتسل الان يا اخوان واخواتي ثم تشرح لها ربة البيت طريقه الصلاه تصلي معها، ثم يعني بين كل يعني كل فرض صلاة تحاول تصلي معها وتشرح لها ما تحتاجه وتحفيظها قصار السور الفاتحة وقصار السور، وجزاها الله خير وتحتسب الأجر وتلحقها ببعض الدورات في مكاتب الدعوة المنتشرة في بلادنا، نسأل الله سبحانه وتعالى ذلك في أجلها. أبو الحسن نفس القضية شيخ.